கண்ணா உன்னை என்ன சொல்லி தாலாட்ட, பார்வதி யாரும் இல்ல பாசம் வந்து பாலூட்ட, உன்னை விட்டு போக மாட்டேன் நானே, சொல்லாத சொந்தம் இங்கே நீதானே. கண்ணான கண்ணா உன்னை என்ன சொல்லி தாலாட்ட, பார்வதி யாரும் இல்ல பாசம் வந்து பாலூட்ட. பொண்ணு பார்க்க அப்பன் கூட வந்தாயா, கல்யாணம் ஆகவில்லை அப்ப நின்று சொன்னாயா, அப்பனுக்கு பொண்ணு பார்க்க அப்பன் கூட வந்தாயா. கோபம் ஒரு கண்ணுக்குள்ள, பாசம் ஒரு கண்ணுக்குள்ள, சம்பந்தம் இல்லை என்ன சாதிசனம் நம்பவில்லை, கூடிய கூட்டத்துக்கு கோமாளி போனேனா. கண்ணான கண்ணா உன்னை என்ன சொல்லி தாலாட்ட, பார்வதி யாரும் இல்ல பாசம் வந்து பாலூட்ட, உன்னை விட்டு போக மாட்டேனானே, சொல்லாத சொந்தம் இங்கே நீதானே. கண்ணுக்குள்ள முத்து முத்தா கண்ணீர்,